ప్రమాణదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమత్ వెంకటనాథాయం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయాముల మధ్యమాం హస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుదయుగ్మరుగ్మ వ్యామోహన సవితరాని త్రినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సైక సింధో రామానుజస్య శరణం శరణం ప్రపద్యే మాతాపితా యువదయస్తనియా విభూతి సర్వం యతేవ నియమేన మతన్వయానాం ఆద్యస్య న కులపతే రుగుళాభిరామం శ్రీమత్తురంగ్రీగలం ప్రణమామి మూర్ధనాం భూతం సరస్వ మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తికార కులశేఖర యోగివాసాన్ భక్తాంగ్రీరేణ పరకాళయతీంద్రమిషాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణదోస్మి నిత్యం శ్రీమన్నూతన రంగనాథేత్రాడబ్ధాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారిత్ర సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సందర్శిత లక్ష్యాత్మలోకాంక్షితం శ్రీమన్నూతన వాసవీ హేమణం భక్తి ఆశ్రయామో గురుం నవ్యవాగీశ యోగీంద్ర ఆయాచ పరసేవినం ధర్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం నీలాతుంగస్తమగిరి తటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారణార్థ్యం స్వం శృతి శతశిర సిద్ధమత్యాపయంతి స్వచిష్టాయాం సుజన గలతిం జాపలాత్ కృత్య భుంక్తే గోదాతస్యై నమైరమిదం భూయయేవాస్తు భూయః అన్నవయర్పుదువై ఆండాళ్ అరంగర్కు పన్ని திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த தொடர்குடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாளினி வேங்கரவர்க்கு என்ன விரிகன்னையின் மாற்றம் நாம் கடவ வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలామివాంజ్యాం గోదామనన్య శరణ శరణం ప్రపద్యే సర్వేభ్య నమస్కార 25వ పాసురం ఉరుతి మహానాయ పిరంజంద్ర పాసురం పోన పాసురం అంద్రి ఉలహం అలంద అడిపోత్రీంద్ర పాసురం అంత పాసురత్తుల మంగళాశాసనం పండా అప్పుడు ఎప్పుడు మంగళాశాసనం పండానా అంత తిరువడికి ఉంటాన పెరుమియా చొల్లి మంగళాశాసనం పండా இல்லையா அந்த திருவடிக்கு எவ்வளவு பெருமை இருக்கு அந்த திருவடிக்கு என்னெல்லாம் பெருமை இருக்கு அந்த திருவடியினால என்னென்னலாம் பெருமாளுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் சொன்ன ஸ்ரீசக்திகள்லாம் கொண்டு உபன்யாசம் நாம பார்த்தோம். இப்போ அந்த திருவடியை மங்களாசாசனம் பண்ணபடி அந்த திருவடியை மங்களாசாசனம் பண்ணதை கேட்டுட்டு எம்பெருமான் சந்தோஷமாக வெளியில வந்து அவளுக்கு சேவை சாதிக்கிறதாக இந்த பாசுரம் இருக்கு. சேவை சாதிக்கிறதுக்கு தயாரா வரான். இது அப்படின்னா சந்தோஷம், நீங்க எல்லாம் பண்ண மங்களாசாசனத்துல ரொம்ப குளிர்ச்சி ஆயிட்டேன். இதுவோ மார்கழி மாதம், குளிரோ தாங்க முடியல. ஆயர்பாடியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எழுப்பி என்னிடத்துல அழைத்து வந்ததற்கான காரணம் என்ன? என்ன காரணம்னு பெருமாள் கேட்கிறான். அதுக்கு சாட்சியா பதில் சொல்றார், மனசுலயோ உடம்புலயோ எந்த விதமான வருத்தமும் இல்லாம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. பாசுரமே ரொம்ப அழகான பாசுரம். பெருமாளுடைய அவதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரைக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அடுக்கிட்டு வந்தவன் பரைசரையாகி திருத்தக்க செல்வமும் சேவகம் ஜனம் பாடி வருத்தமும் தீர்ந்த மகிழ்ந்தேலூரம்பாவாரே. ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு ராத்திரியில மதுரையில தேவகீன்றவளுக்கு மகனாக பிறந்தவன், ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர குரோகுலத்துல யசோதை என்பவனுக்கு மகனாக மறைந்து வளர்ந்த போது தரிக்கிறானாகி தான் தீரங்கி நினைத்த சகிக்கவே முடியாத அசுரான போயிட்டு என்ன கேடு விளைவிச்சால் எம்பெருமான மாய்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்த கஞ்சன் கருத்தை பிழைப்பித்த, கஞ்சன்னா கம்சனுடைய கருத்தை பிழைப்பித்து வயிற்றில் நெருப்பென்று நின்று நெடுமாலே அவனுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்களை மாற்றும்படி செய்து அவனுடைய வயிற்றில் நெருப்பாக நின்றவனே நெடுமாலேன்னா மிக்க வியாமோகம் உள்ளவனேன்னு வியாக்கியானம் பண்றான். உன்னை அழுத்தித்து வந்தோம் பரைதறியாக உன்னையே அபேட்சிச்சு வந்திருக்கோம், வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அபேட்சிச்ச பறையின்ற மோட்சத்தை நீ எனக்கு கொடுக்கணும், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. இப்படி மேம்பட்ட வீரியத்தையும் கீர்த்தனத்தையும் பண்ணி வருத்தமும் தீர்ந்து மகேந்திரவரன் பாவன் யாம் வந்த காரியம் இல்லையா, அதுவும் ஆராய்ந்து அருளேஸ்வரன் பாவன் சொன்னான், இப்போ வருத்தமும் தீர்ந்துன்னு சாதிக்கிறான். இப்படி வருத்தமும் தீர்ந்து எல்லா கட்டமும் நீங்கி நாங்கள் இங்க வந்திருக்கிறத நீ கட்டாட்சிக்கணும் அப்படின்னு நாச்சியார் இந்த பாசுரத்தினால சாதிக்கிறார். என்ன பாருங்கோ, பூமா மாதாவுடைய பூதேவியுடைய கட்டளை, பூதேவி ஆண்டால அவதரிச்சாள், பெருமாளுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஆண்டாள் அவதாரமாக பூதேவி எடுத்திருக்காள். இப்போ ஹம் ஸ்மராமி பத்பக்தம் நயாமி பரமாங்கத்தின்னு பெருமாள் சொன்னான். இப்ப அந்த மூணு கட்டளை என்ன, இவோ லகுபாயம் வதப்பிரபுன்னு கேட்டா, அதுக்கு அந்த பெருமாள் இந்த மாதிரி லகு பாயங்கள்லாம் சொல்லிட்டு பேருபட்ட பக்தரை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு எம்பெருமான் சொன்னான். இப்ப அந்த மூணு கட்டளையும் நமக்கு தெரியும், பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவதா அர்ச்சனம், பகவதி பாதார விந்து ஆத்ம சமர்ப்பணம்ன்றது தெரியும். அப்படி இருக்கிறப்போ இந்த மூணு விஷயத்தையும் நாச்சியார் நமக்காக திருப்பி சொல்றார். இந்த பாசுரத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன்னு சொன்னது ஆத்ம நிவேதனம். நாம யாருக்கிட்ட ஆத்ம நிவேதனம் பண்ணோம், இப்போ 24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவங்கள், 25 தத்துவம் ஜீவன், 26 தத்துவம் பெருமாள். இது நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய தத்துவ விபாகம். 25 தத்துவமா இருக்கக்கூடிய ஜீவன் இந்த பாசுரத்து மூலமாக ஆத்ம நிவேதனம் பண்றானோ இல்லையோ, இங்க பயன்றும் பெருமாள் சன்னதியில போய் பார்த்தால் தெரியும். 24 படிக்கிட்டு இருக்கோம் மலையில அத்திகிரி அருளாக பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி நாம 24 படிக்கட்டு ஏறி போகணும். இந்த 24 படிக்கட்டையும் கடந்து மேல போய் நாம ஜீவனா இருக்கக்கூடியவாள் அந்த தேவாதிராஜனை சேவிக்கிறதாக சம்பிரதாயம் இல்லையா. முதலாந்தகத்திலும் 24 தூண்கள் இருக்கு காயத்ரி மண்டபத்துல ஏரிகாத்ராமர் சன்னதியில, அதே மாதிரி முதலாந்தகம் பாடசாலையிலும் இஞ்சிமேட ஹரிசங்கர் 24 படிக்கட்டுகளோடு பாடசாலையை கட்டியிருக்க. இப்படி தத்துவங்கள் 24 தத்துவங்கள், 25 தத்துவமா இருக்கக்கூடிய ஜீவன், 26 தத்துவமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனை போய் சேவிக்கிறதா நடக்கிறது. இப்போ இந்த பாசுரத்துல ஆத்ம நிவேதனம் பண்ணணும், ஜீவனுடைய சரணாகதி தான் ஜீவனுக்கு பிரபக்தி மார்க்கம் ஒண்ணுதான் ஜீவனுக்கு தலையாக சிறந்த வழின்னு சொல்லியிருக்கா. அப்படி ஒருத்தி மகனாய் திறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தவன் எவனோ அவரிடத்துல நம்ம ஆத்ம நிவேதனம் பண்ணிக்கணும்னு நாச்சியார் முதல் வழியில சொல்றோம். அடுத்தது நெருப்பென்று இன்னும் நெடுமாலே உன்னை அறுத்துட்டு வந்தோம் பரிசரியாதுன்னு பகவதா அர்ச்சனை சொல்றான். ஐயா உன்னை அறுத்திட்டு அரிச்சிட்டு அரிச்சிட்டு அப்படின்னு அர்த்தம், அந்த அபேட்சித்து வந்தோம்னு சொன்னான். இப்போ உன்னை அரிச்சிட்டு வந்திருக்கோம் நாங்கெல்லாம் எதுக்கு அப்படின்னா பறைங்கிற மோட்சத்துக்காக, அது பகவதா அர்ச்சனம். அடுத்தது முதல் கட்டல இருக்க இல்லையா பகவான் நாம சங்கீர்த்தனம், அது என்ன சொல்லியிருக்காங்க, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. அந்த பாடின்ற முன்னாடி பையத்தின்ற பரமநடி பாடின்னு சொன்னான். கேசவனி பாடவும் நீ கேட்டே கிடைத்தீர்கள் சொன்ன. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி மூன்று கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காகத்தான் நாச்சியாரானவள் அந்த பூமாதேவியானவள் பூலோகத்துல வந்து ஆண்டால அவதரிச்சார் நம்ம பார்த்தோம். இப்போ மேல இந்த பாசுரத்துல எந்த விதமான வருத்தமும் இல்லாமல் இருக்கா இல்லையா, என்ன கேட்கிறாவா அப்படின்னா, கவலைன்றதே பக்தாளுக்கு வராது. ஏன் அப்படின்னா அவனுடைய மதுரமான குணங்களை மனசுல கீர்த்தனம் பண்ணிட்டு வந்தால் எந்த விதமான கவலையும் இருக்காது இல்லையா. சைத்தியத்தினால வரக்கூடிய பனித்தலைவு நீ வாச கிடைப்பீங்க, சைத்தியத்தினால பாதகம் இல்லையா அப்படின்னு அவன் கேட்கிறான். சைத்தியத்தினாலும் எந்த விதமான பாதகம் இல்லை அப்படின்னா, சரி நோன்புக்கு நோன்புக்காக நாங்க இந்த மாதிரி சாமக்ரிகளா கேட்க வந்திருக்கோம் நீ நினைச்சிட்டு இருக்கிய அப்படின்னா அதுவும் கிடையாது. ஓபியர்கள் அதை கேட்கிறாரோ ஒழிய நாங்க அதுக்காக வரல, ஏன்னா பிராட்டி இல்லையா, நாங்க அதுக்காக வரல, உன்னை அடையறதுக்காகவே வந்திருக்கிறோம்னு தங்களுடைய அபிப்பிராயத்தை இந்த பாசுரத்துல வெளியிடுறாங்க. எழிலாசுகரன் ஒருத்தர், அவர் கிருஷ்ண கர்ணாமிரதம் எழுதியிருக்காரு. அவர் எப்படி பண்ணியிருக்காரு, அவருக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது பெருமாள் இடத்துல அப்படின்னா, இது அழகா ஒரு கதை சொல்றாரு, இது அவரே சொல்றாரு இல்லையா. அது லீலாசுகர் அந்தன வம்சத்துல பிறந்தவர், அவர் சிந்தாமணி அப்படின்ற தாசியின் மேல ஆசை வச்சிருக்கார். எப்படியாவது அந்த தாசியின் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசையை அவரால் நிவர்த்தி பண்ணிக்கவே முடியல. அப்பேற்பட்ட ஆசை. மற்றவர்களுக்கு எல்லாம் சகிக்க முடியாது, இவர் பேர்ல கோபம் வர அளவுக்கு ஒரு தாசியின் பேர்ல இவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே எண்ணம் வருது. இவரை ஊரை விட்டே தள்ளி வச்சிடணும்னு நினைக்கிறான். அப்போ ஊரை விட்டே தள்ளி வச்சிடணும் நினைக்கிறப்ப அந்த தாசி என்ன பண்றா, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போயிடுறான். ஏன்னா உலகத்தாருக்கு அவ பயந்து இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவருக்கே நம்மளால ஒரு கஷ்டம் ஏற்படணும்னு அவ ஒதுங்கி இருக்கா. ஆனால் உலகத்தாருக்கு பயந்தவரா இருந்தாலும் கூட தாசியின் மேல கொண்ட மோகமானது இவருக்கு தெரியவே இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா, இந்த நதிக்கரையிலேன்னு அந்த நதிக்கு, இந்த கரையில அந்த கரைக்கு போறார். அந்த கரைக்கு போறப்போ ராத்திரி நடு ராத்திரி அந்த பக்கம் போறார். போகும்போது ஆற்றுல எந்த விதமான படகும் இல்லை. படகு இல்லாதப்ப எப்படி போகுதுன்னு பார்க்கிறார். ஆற்றுல ஒரு பிணம் வருது. அந்த பிணத்து மேல உட்கார்ந்துட்டு அதையே படகாக்கி அதை தள்ளி தள்ளி போறார். அந்த நதி அந்த கரைக்கு போறார். அந்த கரைக்கு போனால் 12 மணி ஆயிடுச்சு. கடவுள்லாம் அடிச்சிருக்கு. எப்படி போறதுன்னு தெரியல. பார்க்கிறார், ஒரு மரத்துல ஒரு பாம்பு தொங்கிருக்கு. அந்த பாம்பை பிடிச்சி அந்த மரத்துல ஏறி உள்ள குதிக்கிறார். உள்ள குதிச்சு அவளோட ரொம்ப வாசக்கதவு தட்டுறார். பார்த்தால் உடம்பெல்லாம் ரத்தம், பார்க்கவே கோரமா வந்து நிக்கிறார். சிந்தாமணி பார்க்கிறா, எதுக்கு இப்படி எல்லாம் வந்திருக்கீங்கன்னு கேட்கிறா. அவர் உடனே, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன், உன் மேல இருக்க ஆசை எனக்கு போகவே இல்லை, அதனால உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அப்போ சிந்தாமணி சொல்றா, என்ன பார்க்கறதுக்காக இவ்வளவு பிரயத்னப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் ரத்தத்தோடு இங்க வந்திருக்கேன், அந்த மொத்த அந்த ஆசை பூர்த்தியாகும் இல்லையா, இந்த பிரயத்தனம் பூர்த்தியாகவும் கிருஷ்ணன் மேல காமிச்சிருந்தா, கிருஷ்ணனை பத்தி நான் ஸ்லோகம் எழுதியிருந்தா எவ்வளவு பெரிய மோட்சம் கிடைச்சிருக்கும், கேவலம் இந்த சதைக்கும் உடம்புக்கும் ஆசைப்பட்டு வந்திருக்கேன்னு அவ சிந்தாமணி சொல்றா. அதை கேட்ட உடனே அல்ப விஷயமா இருக்கக்கூடியதை போய் நாம எப்படி ஆசைப்பட்டுட்டோம் இல்லையா, இப்பேற்பட்ட ஒரு தாசி நம்ம கண்ணை திறந்து விட்டாங்க இல்லையா, எப்படி ஒரு காரியத்தை நாம மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசியை கொண்டு தன் கண்ணை குத்திட்டு கிருஷ்ணனை பத்தி பாட ஆரம்பிச்சுட்டாராம். அமிர்தமயமான ஒரு பாடல்கள் எல்லாம் அதுவும் கிருஷ்ண கர்ணாமிர்தம்னு கிரந்தம். இந்த விஷயத்த அவரே சொல்றார். முதல்ல சிந்தாமணியர் தேத்தின்னு சொல்லிட்டு ஸ்லோகம் பண்ணிட்டு அப்பேற்பட்ட ஒரு கிரந்தத்துல முதல்ல அந்த சிந்தாமணியர் தேத்தின்னு அந்த தாசியினுடைய பேரை சொல்லி ஸ்லோகங்களே ஆரம்பிக்கிறார். இல்லையா, இது மங்களபரமாவே கொண்டு போறா. பெரியவாள்லாம் அப்படி அர்த்தம் அப்படிதான் பண்ணிருக்கா. மங்களபரமா அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டா பெரியவாள்லாம். அந்த சிந்தாமணின்றது யாருன்னா சாட்சாத் குருவந்தனம் பண்ற மாதிரி அர்த்தம் பண்ணிருக்கா பெரியவாள்லாம். இப்படி எல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, கிருஷ்ணன் மேல அவ்வளவு ஒரு ஈடுபாடு இல்லையா. கிருஷ்ணனை தவிர இல்ல கண்ணன் இன்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனின் அல்லையா நாச்சியார். அது மாதிரி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரல் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளவன் யாரோ அவரிடத்துல எனக்கு எண்ணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றான். இந்த பாசுரத்துல எம்பெருமானுடைய அவதார ரகசியம் சொல்லப்படுறது. அர்ஜுனன் கேட்கிறான், பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல வருது. அர்ஜுனன் கேட்கிறான், பெருமாளை பார்த்து என் கூடயே இப்ப பேசிட்டு இருக்க, 3000 வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் கூட பேசின விஷயத்தையும் சொல்ற, நான் என்ன இப்படி சொல்ற, நீ முட்டாளா என்ன கேட்கிற, நான் முட்டாளா, எப்படி நீ 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்ப, எப்படி நீ என் கூடயும் பேசிட்டு இருப்ப, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதானே சாத்தியம், இத்தனை எத்தனை ஆச்சரியமா இருக்க, இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது அப்படின்னு. உடனே பெருமாள் சொல்ற தன்னுடைய அவதார ரகசியம் கூட்டேன். அடே மூரா, நான் வந்து எங்களுக்கு எனக்கு வந்து பிறப்பு இறப்புன்றதுலாம் கிடையாது, நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துல அவதார ரகசியத்தை சொல்றான். அந்த அவதார ரகசியத்தை நாச்சியார் நமக்காக இங்க காட்டுறா, பெருமாளுக்கு சொல்லி காட்டுறா இல்லையா. பெருமாள் இடத்துல எப்பேற்பட்டவன் நீன்னு சொல்றா. எம்பெருமானுடைய செயல்களும் எம்பெருமானுடைய அவதாரமும் ரொம்ப அற்புதமானவை. அப்பிரதிகமான ஒரு சங்கல்பத்தினால ஏற்பட்டது அவனுடைய அவதாரம். நம்முடைய அவதாரம் நம்முடைய பிறப்புன்றது ஒரு கர்ம வெளிப்பயனாக ஏற்பட்டது இல்லையா. அவனுக்கு பிறப்புன்றதே கிடையாது. அப்புறம் இங்க அவதாரம் பண்றான் அறியது அப்படின்னு கேட்டால், அவன் வேதம் சொல்றது அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, பல அவதாரங்களை பெருமாள் சங்கல்ப பூர்வகமாக எடுக்கிறான், சுயேச்சையா எடுக்கிறான்னு சொல்றது. இந்த இவனுடைய செயல்கள் எல்லாமே நமக்கு ஆனந்தித்த கிருஷ்ணாவதாரத்தை, மற்ற அவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துல அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறத போல இது அவனுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறது இல்லையா. அவனும் இதை ரொம்ப ரசிச்சு பண்றான். அதுவும் யேசுகன் சாதித்தா போல எந்த கர்மச்சும் நேதிவியம்னு சாதிக்கிறார் கோபால நிமிஷத்தில். அப்படி இந்த மாதிரி நாடகத்துல நடிக்கக்கூடியவன் தன் நடிப்பை பார்த்துட்டு இல்லையா, மற்றவா பார்த்து ரசிக்கிறதோடு இல்லாமல் தான் நடிப்பை பார்த்து அவளே ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி தனக்கே இன்பத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் தரக்கூடியதா அமைஞ்சது கிருஷ்ணாவதாரம். ஆனா அதனாலதான் சொல்றா, தன்னோட கிருஷ்ணாவதாரம் வந்து நமக்கெல்லாம் எப்படி பிரமிப்பை கொடுக்கறதோ அதே மாதிரி அவனுக்கும் பிரமிப்பை கொடுக்கறதுன்னு சொல்றா. நம்ம வாரம் தன்னுடைய அவதார கிருஷ்ணர் அவதாரத்தை கிருஷ்ணனுடைய ஒரு லீலைகளை நம்மளால பார்க்க முடியாமல் போறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிறாங்க. பிறந்த வாரம் பறந்த வாரம் அப்படின்னு தன்னுடைய பாசனங்கள்ல காமிக்கிறார். அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமை முற்பட பெற்றிலுமே பல்லிலே பட்டு தெரிப்பதே அப்படின்னா உரையிடுறா. அந்த பிறந்த வாரம் பிறந்த வாரம்ன்றதுக்கு இல்லையா, கையில கிடைச்சிட்டு வாயில கையில இருக்கிறது வாய் கேட்டாம போயிடுதான் அப்படின்னா. எப்படி ஒரு வாசல்ல கடங்காரம் வரப்போ அந்த எஜமானன் எப்படி தோட்டத்து பக்கமா போயிடுவானோ அதே மாதிரி நம்மாழ்வார் வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்காப்போ அவர் தோட்டத்து பக்கமா கலந்து போயிட்டார் கிருஷ்ணர் இல்லையா. இப்படி கலியுகம் பிறந்து 43வது நாள் நம்மாழ்வார் அவதரிச்சார். ஆனால் 43 நாளுக்கு முன்னாடியே முதலாழ்வார்கள் 3 பேர் ரோத்திருச்சி ஆழ்வார் ஒருத்தரும் அவதரிச்சிட்டார். அப்படி இருக்கிறப்ப அவெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பார்க்க முடியாத ஒரு விஷயத்த என்னால் பார்க்க முடியாம போயிருக்கேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு. அப்படி தன்னுடைய அவதாரம் இப்படி அவதாரம் ஆயிடுச்சு. ராமகிருஷ்ண ராம அவதாரம் விதிம அவதாரம்லாம் எப்பயோ நடந்தது, அதெல்லாம் பத்தி கூட எனக்கு அவசியமே இல்லை. ஆனால் கிருஷ்ணாவதாரம் பக்கத்துல இருக்கும்போது அதை என்னால பார்க்க முடியாம போயிட்டு கிருஷ்ணனுடைய லீலைகளைன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிறார்கள். கோபாலன் செட்டி தேசிகன் பண்றார் கோபாலன் செட்டிய. அதுவும் கோபாலன் செட்டி சொல்லும் போது இச்சு அனந்திய மனசா வெளியிருந்தான்னு சொல்லி எனக்கு வெளில போகிறதுக்கே எனக்கு தோணவே இல்லை. இன்னும் பல சோத்திரங்கள் பண்ணிட்டு போலான்னு தோன்றது யுவ விஷயக்காக. ஆனால் இச்சு அனந்திய மனசா வெளியிருந்தா வேற வழி இல்லை இல்லையா, எங்கேயா ஒரு ஸ்லோகத்தை முடிக்க ஆகணும்ன்றபடினால இத்தனை விஷயமா எவ்வளவோ பண்ணிட்டு போலாம். பண்ண பண்ண வந்துட்டேதான் இருக்க போறது, வராம இல்லை இல்லையா. எத்தனை ஸ்லோகம் பண்ணாலும் பண்ணிட்டேதான் இருக்க போறோம். ஆனால் இதோட என்னால முடிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா இச்சு அனந்திய மனசா வெளியிருந்தா இல்லையா, எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு இன்னும் சொல்லணும்னு ஆசை இருக்கு. ஆனால் இதோட முடிச்சுக்கிறதுக்கான காரியம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு க்ஷணத்தோட முடிச்சுக்கணுமோ இல்லையா, ஒரு இடம் இருக்கணும் இல்லையா, ஃபுல் ஸ்டாப் இருக்கணுமோ இல்லையா, அதனால நான் முடிச்சுக்கிறேன். அதுவும் திருமலை நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் சொல்லும்போது யாராவது நான் மதிக்ஷயான் நிவர்த்தன்ட்டே நப்பு கோவிந்த குணக்ஷயாத்துறாரு. என்னுடைய எண்ணம் இவ்வளவுதான், அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். அதனால உன்னுடைய குணங்கள் இவ்வளோன்றது அர்த்தம் இல்லை, என் புத்தியோடைய க்ஷயம், என் புத்தி இதுக்கு மேல இல்லை, அதனால நான் நிறுத்திட்டேன். ஆனால் கோவிந்தனுடைய குணங்கள் எவ்வளவோ இருக்குன்னு காமிக்கிறார். அந்த மாதிரி தேசிக்கணும் விஷயத்திலையும் என் மனசானது செல்லவே இல்லை. அப்பேற்பட்ட தேசிகனால இந்த கவியானது இயற்றப்பட்டிருக்கு இல்லையா. அதுவும் தெய்வீகமாக புல்லாங்குழலில் ரசானுபவம் செய்தும் இல்லையா, இளம் வயசே இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு இனியதுமா ஒப்பற்ற தெய்வத்தை நான் பார்த்துருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து என்னால வெளில போக முடியுமா, இந்த பெருமாளுக்கு ஈடு வேற பெருமாள் இருக்கிறான்னு யோசிக்க சாதிக்கிறார்ன்றா. அதே போல நாச்சியாரம் ரொம்ப அழகா சொல்றா இந்த பாசுரத்துல ஆரம்பத்திலேயே, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்தன் நாச்சியார்தா இங்க பேர் சொல்லல. ஏன்னா ஒரு புறம் நாச்சியாருக்கு மாமியார்ன்றபடினால பேர் சொல்லலன்னு சொல்லுவா. ஆனால் ஏன் தேவகி யசோத பேரை சொல்லல அப்படின்னால், அதுவும் யசோத பேரை கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கா, தேவகி பேரு எங்கேயுமே சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா சாட்சாத்தா பெருமாள் பெற்றெடுத்தவள் அப்படின்னால அவளோட பேரை சொல்லலாம் ஒரு தி அப்படின்னு சொல்லிட்டான். தேவகின்ற பெண்மணிக்கு எந்த இரவு கிருஷ்ணன் அவதரித்தானோ அதே இரவுல யசோதைன்ற பெண்மணிக்கு மகனாக போனான்னு பேரு இல்லையா. தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமைத்தியாக பண்ணார், புத்திரகாமைத்தியாகம் பண்ணி 4 பிள்ளையை பெற்றெடுத்தார் இல்லையா. வசுதேவன் தேவகி நந்தன் யசோதை 4 பேரை சேர்ந்து ரத்னம் போன்ற ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். தசரதன் ஒருத்தர் 4 பிள்ளை பெற்றெடுத்தார், இவா 4 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். அந்த அளவுக்கு இவா 4 பேருக்கு ரொம்ப ஏற்றம் இருக்கு அப்படின்னா இல்லையா. ஒரு பெண்ணிடத்துல 5 புருஷர்கள் மோகம் கொண்டிருக்கார், அவர் மோகம் கொண்டா அவளுக்கு சுகம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா. அதே குறித்து ரெண்டாம் பசங்க 5 பேரே கணவனார் என்ற திரௌபதியுடைய வாழ்க்கை ரொம்ப சிறந்து இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவருடைய அபிமத்தத்தை பூர்த்தி பண்ணி வச்சுட்டே இருந்தா. அந்த அளவுக்கு கண்ணன்ல ஒரு ஈடுபாடு இருக்குன்னா, ஏன்னா ஒரு அரசன் இருக்கா, அவளுக்கு ஒரே ஒரு பையன், அந்த ஊருக்கே அவன் ஒரு சின்ன இளவரசன், அப்படி இருக்கிறப்ப அந்த ஊருக்கே அவன் பேர்ல ஆசை ஏற்பட்டுதாங்க. இதே மாதிரிதான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி பேர்ல அந்த அயோத்தியில இருக்கு மொத்த பேருக்குமே ஆசை இல்லையா, அப்பேற்பட்ட புத்திரன் அவன். அந்த மாதிரி கண்ணன் அந்த நந்தகோகுலத்துக்கே அப்படி புத்திரனா எல்லாருக்கும், எல்லாரும் அவன் பேர்ல ஒரு ஈடுபாடு இருக்கக்கூடிய அளவுக்கு அவன் புத்திரனா இருந்தாங்க. ஏகபாத்திர ஏகபுத்திர அபிமன் அபிமானம் பேர் இருக்கு. அந்த அளவுக்கு கண்ணன் ஒரு ஈடுபாடோடு இருக்கக்கூடிய கண்ணன் மேல எல்லாருக்குமே ஒரு ஈடுபாடு இருந்தது. இப்போ ஒருத்தி மகனாயத்திலிருந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரணும் எம்பெருமான வெளிப்படுத்துறவர் ஆச்சாரியர். எம்பெருமான வெளிப்படுத்துற ஆச்சாரியனுடைய திருநாமத்தை நாம சொல்ல மாட்டோம். அதே மாதிரி எம்பெருமான வெளிப்படுத்தினபடியினால அவளும் ஆச்சாரியன் ஆயிட்டா. யாரு எம்பெருமான பெற்றெடுத்தவாளும் ஆச்சாரியன் ஆயிட்டா. அதனால அவளுடைய நாமோச்சாரணமும் பண்ணக்கூடாதுன்றபடினால நேரடியா பேரை சொல்லாமல் ஒரு தி அப்படின்னு சொன்னா பாசுரத்துல. இப்போ மற்ற அவதாரங்களை காட்டும் ராமாவதாரத்திலையும் கிருஷ்ண அவதாரத்திலையும் அதே மாதிரி வாமன அவதாரத்துல மூன்று அவதாரங்கள்ல தான் பெருமாளுக்கு சாட்சாத்து அப்பா அம்மா இருக்கிறதா சொல்லியிருக்கா. இப்போ ரேணுகா இருக்கா, ஜமதக்னி இருக்கார், அது பெருமாளுடைய ஒரு பூர்ண அவதாரம் இல்லைன்னு சொல்றா. அது தசாவதார ஸ்லோகத்தையே இது பூர்ண அவதாரம் இல்லை, இது எம்பெருமானுடைய தசாவதாரத்துல சேர்ந்து இருக்கும்னு தேசியம் காட்டுச்சார் இல்லையா. அப்படி இந்த மாதிரி எம்பெருமானுடைய பூர்ண அவதாரமா இருக்கக்கூடிய வாமன அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், இது மூணுத்திலயுமே எம்பெருமான் கர்ப்பவாசத்தோட பிறக்கிறார். அவர் பிறக்கிறப்போ மற்ற அதாவது மற்ற அவதாரங்கள்லாம் ஒரு தாய் ஒரு தகப்பன், இந்த அவதாரத்துல மட்டும் ரெண்டு தாய் ரெண்டு தகப்பன் ரெண்டு குலம், வசுதேவன் தேவகி, அதே மாதிரி யசோதை நந்தகோபன். இவங்க பாருங்க, வசுதேவன் தேவகின்றது மதுரா குலம், யசோதை நந்தகோபன்றது வந்து கோகுல குலம், ஒன்னு சக்கரவர்த்தி குலம், இன்னொன்னு இடைச்சியர் குலம், இடையர் குலம். இப்படி இருக்கிறப்போ கூறத்தரவார் சாதிக்கிறார், யோகம் மாதவுச்ச மாதரவுச்ச பித்தரவுச்ச குலே அபிஜ்வேன் சாதிக்கிறார். அப்படி இந்த மாதிரி அம்மா ரெண்டு பேர், அப்பா ரெண்டு பேர், குலமும் ரெண்டு குலம் இல்லையா, சம்பந்தமே இல்லாமல் குலங்களும் இது மாதிரி இருக்கு இல்லையா. அதுதான் சாதிக்கிறப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒருத்து வளரேன்னு சாதிக்கும் இல்லையா. என்ன பார்த்துக்கோ, பிறத்திருந்த போது தந்தையுடைய வாக்கு கேட்கணும் இல்லையா. தந்தை போயிட்டாருன்னா அவரை நினைச்சு ஒவ்வொரு பரியந்தம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கால பரியந்தம் அவருக்கு ஸ்ராத்தாதிகர் பண்ணணும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவன் தான் புத்திரன். தகப்பனிடத்துல எவன் தேசத்தை காண்பிக்கிறானோ அவன் புத்திரனே இல்லைன்னு சாஸ்திரம் இல்லையா. ஆழ்வார் ராமனை பத்தி சொல்லும் போது தசரதற்கு மகன் தன்னை சாதித்தார். ஏன் அப்படின்னா கீழே இருக்கிற மாதிரி புத்திரன் இல்லை. இப்ப நான் சொன்ன மாதிரி புத்திரன் கிடையாது இல்ல, ஸ்ராத்தாதிகள் கூட பண்ணாம இருக்கிற போல ராமன் புத்திரன் கிடையாது. எப்படின்னா தசரதனுடைய வார்த்தையை காப்பாற்றவும் புத்திரன் இல்லையா. எப்பேற்பட்ட புத்திரன் அப்படின்னா மத்தியையும் பக்கையையும் விஷமும் மத்தியையும் அபிச்சாரணவே நீத்தா பூனா பித்ரான்னு சாதிச்சார் இல்லையா. நீ சொன்ன நான் விஷத்தை கூட குடிப்பேன், நீ சொன்னு நான் கடலுக்கு நடுவுல கூட போய் நிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அப்பா குருவா இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா சொல்லிட்டாருனா நான் எந்த காரியம் வேணா பண்ணுவேன்னு சொன்னா. அப்படி ஒரு பித்ருவாக்கிய பரிபாலனம், அது நான் மட்டும் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும் இல்ல, மற்றவாளும் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவாளையும் சுயா மயா சீதையா லக்ஷ்மணே எனக்கு சுமித்ரையா பித்ருவாக்கிய நியோக்தவியம் பித்ருவாக்கிய நியோக்தவியம் இல்லையா. யாரா இருக்கும், சுயா மயா சீதையா, நானா இருந்தாலும் சரி நீயா இருந்தாலும் சரி சீதையா இருந்தாலும் சரி சுமித்ரையா இருந்தாலும் சரி லக்ஷ்மணா இருந்தாலும் சரி பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா ஏக தர்ம சனாதனா, இதுதான் நம்மளுடைய பரம்பரையில தொன்று தொட்டு வர வழக்கம் தான். அந்த அளவுக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றபடினால இல்லையா, பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்றபடினால ராமனுக்கு ஒரு ஏற்றம் இருந்தது. அதே மாதிரி கிருஷ்ணனுக்கும் ஏற்றம் இருக்கு. என்ன அப்படின்னா அவள் பிறக்கிறப்போ சாட்சியாகவே கிருஷ்ணன் பிறக்கிறப்போ சங்கத்திற்கு கதாபாணியா பிறந்தான். பிறந்த உடனே தேவகி என்ன சொல்றா, ரொம்ப சந்தோஷம், ஆனா நீ இப்படி பிறந்துட்டியே, இப்படி பிறந்ததுன்னா கம்சன் உன்னை உடனே கொண்டுடுவாரு, நீ உன்னுடைய சுரூபத்தை மறைச்சிட்டு தானா பிறந்த மாதிரி போறான்னு சொல்றா இல்லையா. லோகத்துல இருக்கக்கூடிய மனித குழந்தை மாதிரி பெற இந்த மாதிரி வேண்டாம். கிருஷ்ணன் சொல்றார், மூன்று ஜென்மங்களும் நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா, அதை காட்டுறதுக்காகத்தான் நான் இப்படி பிறந்தேன். நீங்க பெருமாளே வேணும்னு சொல்லி தபஸ் பண்ணீங்களோ அதனால நாங்க இல்லையா, பிருஷ்ணியா இருக்கட்டும் அதித்தியா இருக்கட்டும் தட்சிண பிரஜாபதியா இருக்கட்டும், அது மாதிரி மூன்று ஜென்மங்களும் நீங்க தான் எனக்கு வந்து அப்பா அம்மா, அதை காட்டுறதுக்காகத்தான் இப்படி பிறந்தேன்னு சொல்றாரு. அதுக்காக இப்பேற்பட்ட ஒரு அவதாரத்தை பண்ணபடினால நாச்சியாரன சொல்ற ஒருத்தி மகனாய் திறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரணும். பெரியாழ்வார் சாதிக்கிறப்போ சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அப்படின்னு சாதிக்கிறேன். அதுவும் இவன் வடிவுக்கும் தேவகி பெற்றார். அதுவும் சாட்சாத் லட்சுமி கட்டாட்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த தேவகி பெற்ற கிருஷ்ணன் பெருமாளை தன் திருவயத்துல 10 மாசம் சுமந்தபடியினால அவருக்கே ஒரு லட்சுமி கட்டாட்சம் வந்துருத்தான். இல்லையா, அப்படி ஒரு ஆழ்வார் சாதிக்கிறார். நீலமேகம் வியாக்கியானம் என்றால் நீலமேகம் போல கருத்தவனும் பீதாம்பர தாரியாயும் சங்கச்சக்கர திவ்யாயுதங்களை உடைய புதல்வனை பெற வேண்டும் அப்படின்னு தபஸ் பண்ணாலாம் தேவகி. ஆகையினால இவ மற்றவாள போல கிடையாது. இல்லையா, இப்படித்தான் குழந்தை ஓரணும் ஆசைப்பட்டா. அதனால இவ இப்படி மற்றவாள காட்டிலும் இவள் ஒரு படி ஏற்றம் மிக்கவள்ன்றதை காட்டுறதுக்காக நாச்சியாரம்மன் ஒருத்தி மகனாய் பிறந்தேன்னு சாதிச்சான். இல்லையா, தசரதனுக்கு 3 மனைவி அப்படின்றதால ராமன் கைகேயின் இடத்துலையும் சுமித்திர இடத்திலையும் பெறாமல் கோச இடத்துல பிறந்தான். இதனால கௌசலைக்கு ஒரு ஏற்றம், வசுதேவருக்கு 7 கொண்டாட்டி, எல்லாருமே சகோதரிகள். அப்படி மற்ற வாழ்க்கைலாம் பிறக்காமல் கிருஷ்ணன் என்ன பண்ணா தேவகின் இடத்துல பிறந்தான். இந்த ஏற்றத்தை சொல்றதுக்காகவே நாச்சியார் என்ன பண்ணா ஒரு தீன்னு சாதிச்சான். ஒரு தி மகனாய் எல்லோருக்கும் சர்வலோக பிதாவா இருக்கக்கூடிய எந்தெருமான் இவனுக்கு மகனாக பிறந்தான் இல்லையா, அதனால மகனாயின் தாத்தா. பிதா பித்ரேன பித்ருமான் சொல்லிச்சு வேறும். பிதா பித்ரேன பித்ருமான், அதாவது இப்படி பார்த்த பிதா புத்திரேன பித்ருமான் இப்பேற்பட்ட பிதா புத்திரேன. அதுவும் மத்தவாள் போல இருக்கக்கூடாது இல்லையா, மத்தவாளுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஏற்றத்தை இவன்கிட்ட கொடுக்கணும். இல்லையா, மத்தவாளுக்கு இருக்கக்கூடிய ஏற்றம் வேற, சாதாரணமா இருக்கக்கூடிய பிதாக்களை காட்டிலும் இவருக்கு இருக்கக்கூடிய பித்திருத்துவமானது, யாருக்கு இவருக்கு இருக்கக்கூடிய நந்தகோபனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பித்திருத்துவமானது ரொம்பவே இது. ஆனா இதை காட்டுறதுக்காக என்ன பண்றேன்னா ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு சொன்னான். பிறந்திருந்தா சாதாரணமா பிறக்கிறது இல்லை இல்லையா, எம்பெருமான் பிறந்திருந்தா அவதாரம். இது வந்து ஒரு தன் சுரக்கியா பண்ணக்கூடிய ஒரு அவதாரம் இல்லையா. நம்ம போல கர்மாவனால பிறக்கல, ஆனா அதையும் ஆண்டாள் பேசும்போது பிறப்புன்னே பேசுறாள். ஏன் அப்படின்னா கர்மத்துக்கு அடங்கினவன் எவ்வாறு சுக சுகங்களை அனுபவிக்கிறானோ அவ்வாறே இதையும் பிறப்புன்னு சொல்லலாம்னு சொல்றான் நாச்சியார். ஏன் அப்படின்னா வகதி கரண பாஜாம் பாவினோ ஜென்மபேதான் அப்படின்னு தேசியன் தாய்ச்சார் தன்னுடைய சோத்திரங்கள்ல அது சரணாகதி பண்ணவருக்கு மோட்சத்தை அழிச்சு நேர உண்டாகக்கூடிய ஜென்ம பரம்பரைகள் எல்லாத்தையும் போக்கி அவர்களுக்கு தராமல் இருக்கிறபடினால இதையும் பெருமாளுடைய பிறப்புன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சாட்சாத் இவனை பார்த்ததுனால்தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்காம போச்சு. அதனால இவனை பார்க்கணும்ன்ற ஒரு ஒரு கிரியைக்காகவே இல்லையா, பார்க்கறதுன்ற ஒரு கிரியை இவனை பார்க்கணும்ன்றதுக்காகவே சாட்சாத் நம்ம ஒருத்தி மகனாய் திறந்து அப்படின்னு பார்த்தோம். பொய் நின்ற ஜானமும் என் நின்ற யோனியுமாய் திறந்தாயின் ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி 10 மாசங்கள் கர்ப்பத்துல இருந்தான்னு சொன்னா ஒருத்தி மகனாய் திறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாயின் எப்ப பிறந்தானோ அப்பவே வசுதேவர் கொண்டு போய் கோகுலத்துல விடுறாரு இல்லையா. அப்படி இந்த பக்கத்திலேருந்து அந்த பக்கத்துக்கு கொண்டு போயிடுறாரு. ஆனா ஓர் இரவிலேயே இல்லையா, ஓர் இரவிலேயே ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன். இது மற்ற நாள்லாம் மற்ற இடங்கள்லாம் இல்ல, சாட்சாத்தாகவே பெருமாளுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட வார்த்தைன்னு சொன்னான் இல்லையா. இது மற்ற அவதாரங்கள்ல இல்லாமல் இந்த அவதாரத்துக்கு ஏற்றமான விஷயம் அப்படின்னா. அது ஏன் அப்படின்னா 4 கைகளோட ஒரு குழந்தைய பிறந்துருச்சு இல்லையா, இந்த குழந்தையை பார்க்கும்போது 5 தலைகளோடு இருக்கிற மாதிரி கண்டாலாம். இது என்னன்னு பார்த்தாலாம் 4 தலை ஒரு புறமா இருக்கான், 1 தலை ஒரு புறமா இருக்கான். பக்தியோடையும் சிரத்தையோடையும் உத்து பார்க்கறாளாம் தேவகி. உத்து பார்த்த உடனே நாபி கவலத்துல பிரம்மா இருக்காராம். ஏன் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் தேவகி கிடைச்சி தெரியும். ஏன்னா புள்ள பிறக்கும்போதே பேரணம் பிறந்துட்டான். இந்த மற்றவர்களுக்கு கிடைக்காது இல்லையா, வெள்ள பிறந்து பல வருஷம் கழிச்சுன்னு பேரம் பிறப்பான். ஆனால் தேவகிக்கு மட்டும் புள்ளையும் பிறந்தான் ஒரே சமயத்துல, பேரனும் பிறந்தான். 2 பேரையும் ஒரே சமயத்திலேயே பார்த்தால் தேவகி. அதை சொல்றதுக்காகத்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்தார். இவனுக்கு சதுருஷம் இந்த லோகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு. இந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் இவா 2 பேருக்குமே இருக்கு, யசோதைக்கும் இருக்கு தேவகிக்கும் இருக்குன்னு சொன்னான். இந்தருமான் ஆயர்பாடியில ஒரு வயசு வரைக்கும் வளர்ந்தான் இல்லையா, ஒரு வயசு வரையிலும் வளர்ந்துட்டு மதுரைக்கு வந்துட்டான். முதலைக்கு வந்து தேவகியை பார்க்கிறான். தேவகி உன்னுடைய பால லீலைகளை என்னால பார்க்கவே முடியாம போச்சு பத்தியாலும் வருத்தப்படுறான். அது வருத்தப்பட்ட உடனே நீ அதுதானே ஓணும் அப்படின்னு சொல்லி எல்லா லீலைகளையும் ஒன்னா காட்டுறான். ஒன்னா காட்டி இவன் என்ன பண்றான், அந்த ஆறு குழந்தையும் முன்னாடி இறந்து போச்சு இல்லையா, அந்த ஆறு குழந்தையும் எதிர வர வச்சு சந்திபானம் பண்ண வச்சு தேவைக்கு அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஒரு விஷயத்தை கொடுத்தானா, இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை கொடுத்தானு. சரி, கிருஷ்ணன் எப்ப பிறந்தான், அஷ்டமின்ற திதியில பிறந்தான் இல்லையா, இதுக்கு மேன்மை உண்டா அப்படின்னா மேன்மை உண்டுன்னு சாதிக்கிறா வியாக்கியானகாரர். எப்படின்னா இதுல ரொம்ப பக்ஷயோகோ திதிஹி யா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல இதனுடைய இதை பத்தி சொல்றாங்க. தேய்திரன் வரதுரன் ரெண்டு பக்ஷம் உண்டு, அதுல எட்டாவது திதி அஷ்டமி திதி. அஷ்டமியில சந்திரன் எப்படி இருக்கும் அப்படின்னா எம்பெருமானுடைய திருநெட்டி எப்படி அரவத்தமா இருக்குமோ அதே மாதிரி இருக்கும்னு சொன்னார். அந்த இந்த நெத்திய போல அந்த அஷ்டமி சந்திரன் இருக்கிறான் இல்லையா, அந்த சந்திரனுக்கு இல்லையா வரதராஜனுடைய சாட்சா திருநெட்டியானது உபமாவே சாதிக்கிறார் தேசியன். அந்த மாதிரி சாமுத்ரிகா சாஸ்திரத்தை என்ன சொல்லியிருக்குன்னா எவனுடைய நெற்றியானது அர்த்த சந்திரனுக்கு சமமாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கிறதோ அவன்தான் பிரபு அப்படின்னு சொல்லியிருக்கா சாமுத்ரிகா சாஸ்திரத்தை. அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு இருந்துதான். இதனால அஷ்டமிக்கு இவன் அந்த திதியில பிறந்ததுனால அஷ்டமிக்கே ஒரு ஏற்றம் அப்படின்னு பாதுகாத்துல சுத்திரம் வருது. திதிய சத்மி திதிஹி அஷ்டமின்னு சாதிக்கிறார் கிருஷ்ணன். அந்த அளவுக்கு கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் இந்த ரெண்டு பட்சத்துலயும் அஷ்டமின்னு வருது. இதே மாதிரி கண்ணன் அவதாரம் பண்ண முடியுனால இதே நிலையே சந்திரன் கண்ணன் எப்படி போறவர் இருக்கானோ அதே மாதிரி சந்திரனும் போறவர் இருக்கான்னு சாதிச்சான். ஏன் இப்படி சுக்லபாகுத்தவத்துல எந்தருமானுடைய திருநெற்றிய வர்ணிக்கிறப்போ சித்தாஷ்மிக ஜுவலன் ஜுவலபிந்து சன்னிபம் சாதிக்கிறார் இல்லையா. அஷ்டமின்ற திதி இருக்கு, அதை அடைந்தவனும் அந்த அடைந்தவனும் அதை அதை போலவே ஒளிர்றவனும் ஒளிர்றவனும் அதை போலவே பிரகாசமா இருக்கிறவனும் பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த சந்திரனும் ஒத்து இருக்கிறது அதாவது ஒத்துமையா இருக்கு நெற்றின்னு சாதிச்சிருக்கார் சாட்சாத்தம் ஆழ்வான். ஆகையினால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓடுகிறவில் ஒருத்தி மகனாய் ஒருத்தி வளரணும் ஒருத்தி மகனாயின்னு பேசான். ஒருத்தி மகனாய்னா என்னென்று என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயதுடையாருன்னு சாப்பிடுகிறார். அதே மாதிரி ஞாலத்த புத்திரனை பெற்றார் நங்கையே நானே மற்றொரு மற்றாரும் இல்லைன்னு தேவகிக்கு ஒரு ஏற்றம் சொன்னார். அதே மாதிரி யசோதைக்கும் ஏற்றம் உண்டு தேவகிக்கும் ஏற்றம் உண்டுன்னு சாப்பிடுகிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன் சகஸ்ர நாமங்கள் எத்தனையோ இருக்கு இல்லையா. இவர் யார பத்தி வந்தது அப்படின்னு தெரிவிக்கணும்னா இப்போ லலிதா சகஸ்திரநாமம் இருக்கு, இம்மாதிரியா பெயர் இட்டு சொல்லணும்னு சொன்னான். நித்திய சகஸ்திரநாமம் அர்த்த சொல்லிக்கிறது மட்டும் வெறும் சகஸ்திரநாமம்னு சொல்றா இல்லையா. லலிதா சகஸ்திரநாமத்து லலிதா சகஸ்திரநாமம், தேசிய சகஸ்திரநாமம் தேசிய சகஸ்திரநாமம் பேர் இருக்கு. ஆனால் நித்திய சகஸ்திரநாமம் சொல்லும்போது இது சகஸ்திரநாமம் சொன்னாலே போறோம் சொன்னான். நித்திய சகஸ்திரநாமம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையேன்னு சாதிக்கிறான் இல்லையா. ராமனுடைய ஜெயந்தியா இருக்கட்டும், ஸ்ரீராம ஜெயந்தியா இருக்கட்டும், நிசிம ஜெயந்தியா இருக்கட்டும் இல்லையா, இதெல்லாம் வந்து ராம ஜெயந்தி நிசிம்மன் ஜெயந்தின்னு சொல்லணும் இல்லையா. கிருஷ்ணனுடைய ஜெயந்தியை சொல்றப்ப பாருங்க இன்னி பர்யந்தம் கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்றது காட்டும் எல்லாருமே ஸ்ரீ ஜெயந்தின்னு சொல்லிவிடுறா இல்லையா. அப்பேர் ஒரு மற்ற ஒரு ஏற்றம் இவனுக்கு இருக்கு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, சரி எங்கெல்லாம் ஒழித்து வளர்ந்தோம் அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் சம்பத்துல எம்பெருமான் ஒளிந்து இருந்தான். முசுகுந்தனுக்கு ஒரு கடாட்சத்தை கொடுக்கறதுக்காக ஒளிந்து இருந்தான். வாலி வதத்துல ராமன் சோலையில இல்லையா ராமன் ஒரு காட்ச ஒளிந்து இருந்தான். வாமன சரீரத்துல திருவிக்கிரமன் ஒளிந்து இருந்தான். ராமனுடைய சரீரத்திலே நிசிம்மன் ஒளிந்து இருந்தான். அதே மாதிரி கண்ணனும் கம்சன் அழிக்கிறதுக்காக யசோதி நடத்த ஒளிந்து இருந்தான்னு சொல்றான். கோவில கட்டுறோம், சம்ரோக்ஷணம் பண்றோம், வெகு நாட்கள் ஆன பிறகு மறுபடியும் சிந்தம் அடைகிறது. பாக்கிசாலியான யாரோ ஒரு மகான் ஜீர்ணோத்தரம் பண்றார் இல்லையா, பிரதிஷ்ட பண்ணவனை காட்டிலும் ஜீர்ணோத்தாரணம் பண்ணவருக்கு தான் பெருமாதிக்கும். அதே மாதிரி தேவகி தொல்லையை பெற்றெடுத்தா, தொல்லையை பெற்றெடுத்தது காட்டிலும் யசோத வளர்த்தா, ஆனா பெற்றவாழ காட்டிலும் யசோதைக்கு ஒரு ஏற்றம் இருக்குன்னு சாதிக்கிறாங்க. இதனை காந்தி கழிவு சோலை மதுரங்கர் வன்புகழ்நேர் ஆண்ட தமிழ் மறைகள் ஆஜிரமும் நீங்க முதல் தாய் சரகோபன் மொயின் பால் வளர்த்து இதத்தாய் ராமானுஜன் அப்படின்னு சாதித்தார். இருக்கு அப்படின்னா திருவாய் மொழியை நம்மாழ்வார் அருள் செய்தார். நம்மாழ்வாரோட போச்சு அப்படின்னா இந்த பிரபந்தத்தை பாடுங்கள் பாடுபட்டு காப்பது யார் அப்படின்னா சாட்சாத் பாஷ்யக்காரரான ராமானுஜர். அதனால பெற்ற தாய்வானா திருவாய் மொழியை பெற்ற தாய்வானா நம்மாழ்வாரா இருக்கலாம். திருவாய் மொழியை வளர்த்தவா அப்படின்னு கேட்டால் சாட்சாதா ராமானுஜர். அதனால பெற்றவரை காட்டும் வளர்த்தவருக்கு ஏற்றம் தான் வெறிப்பால் வளர்த்த இழப்பாய் ராமானுஜன் சாதித்தார். அதே போல திருவாய் மொழியில பிரதிபாதிக்கப்படக்கூடிய கிருஷ்ணனுக்கும் ரெண்டு தாயி, ரெண்டு குலம், ரெண்டு எல்லாமே, ரெண்டு ராஜ்யம் இப்படிதான் இருக்கு. ரெண்டு அப்பா, ரெண்டு அம்மா, ரெண்டு குலம்னு சாதித்தார் இல்லையா. அது மாதிரி திருவாய் எம்பெருமான பிரதிபாதிக்கிற திருவாமொழிக்கு ரெண்டு ரெண்டு இருக்கு. அதே மாதிரி திருவாமொழியில பிரதிபாதிக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் ரெண்டு ரெண்டு இருக்குன்னு பரஸ்பரம் ரெண்டுத்துக்கும் அவரு ஒற்றுமை இருக்கு. என்ன பாக்குறோம், வைதிக கர்மாக்களை நாம பண்றோம், இதுக்கு அக்னி அவசியம் வேணும். இந்த ஒவ்வொரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து சம்பாதிக்கிறோம். இல்ல அக்னி ஆதாரம் பண்ணிட்டு வரணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா. ஒரு இடத்துல இருந்து ஆதாரம் பண்ணிட்டு வரோம், இன்னொரு இடத்துல வச்சு யாகம் பண்றோம் இல்லையா. ஆதாரம் பண்ற இடம் வந்து தாய், இன்னொரு இடத்துல யாகம் பண்ற இடம் வந்து இன்னொரு தாய், அதனால இரண்டாம் தாய். அதனால ஆதாரம் பண்ற இடத்துல அக்னி கோழ்ந்து விட்டு எரியல, ஆனால் எந்த இடத்துல யாகம் பண்றவோ அந்த இடத்துல அக்னி கோழ்ந்து விட்டு எரியதுதான். இப்ப தேவகியின் இடத்துல கோழ்ந்து விட்டு எரியல கிருஷ்ணன், ஆனால் யசோதை இடத்துல பல நிலைகளை காண்பிச்சு கோழ்ந்து விட்டு எரிஞ்சான்னு சொன்னார். அப்படி ஆயர்பாடியில திருடன் போல் ஒளிந்து வளர்ந்தான். ஏன் அப்படின்னா நெய் வெண்ணெய் பால் முதலியவற்ற திருடுவதற்காக வளர்ந்தான் சொல்ல முடியும் அப்படின்னா இல்ல இல்ல, எப்படி திருடன் தான் திருமந்தேவர் சாதிக்கிறார், நீயும் திருடன் நானும் திருடன். தான் முன்றால் மின் நிலையாய்ச்சியர் தம் தம் சேரி களவின் கண் துண்ணுபடல் சிறந்த சுக்குதை வெண்ணை தன் வயிறாக விழுந்த கொழுங்கையல் கண்மண் மன்ன படவேர்கள் பற்றியவர் வாங்கையிட்டால் அப்படின்னு சாதித்தார். நீயும் ஆயர்பாடியில திருடின இல்லையா, குடிசையில வாயில இப்படி பாசங்கள் தள்ளி தள்ளி திருடிட்டு வந்த இல்லையா, நானும் திருடினேன் எப்படின்னா நீ உன் வயிற்றுக்காக திருடினேன், நான் என்னுடைய கடமையை முடிக்கிறதுக்காக திருடினேன் இல்லையா, உன்னையும் கட்டி போட்டா என்னையும் கட்டி போட்டா திருமங்கேழ்வார் சாதிக்கிறேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னு சொல்லுவேன். வளரேன் இருக்கேன்னா பலவேழ் உலகின் ஆனோர் உலகில் கலவேழ் வெண்ணை கொடுமுண்ட கல்வா அப்படின்னு ஆழ்வார் சாச்சார். அப்படி எப்படி வளர்றான் அப்படின்னா ஒரு ஒரு தினமும் களவு பண்ணிட்டே வளர்றான் இல்ல, வளர்றதே ஒரு ஆச்சரியமான வளர் வளர்ந்ததுனா இப்படி லீலைகளை காண்பிக்கிறேன். தினந்தன ஒரு லீலைகள், அது யசோதையா இருக்கட்டும் மற்ற கோபியர்களா இருக்கட்டும், இப்படி அவளுக்கு இவன் பேர்ல ஒரு ஆசையை உண்டு பண்ணி அதன் மூலமாக இவன் வளர்ந்துட்டே இருந்தான், லீலையை காண்பிச்சுட்டே வளர்ந்துட்டே இருந்தான். தரைக்கிலானாகி தரைக்கிலானாகினான் எவன் மற்றவர்களுடைய செழிப்பை பார்த்து பொறாம கொள்றானோ அவன் பாபி இல்லையா. அவனவன் செய்த வினை பயணம் முன்னிட்டு தான் அவனுக்கு நன்மையோ தீமையோ ஏற்படும் இல்லையா. இதை போய் மற்றவாழ்கிற பொறாம கொண்டு அதன் மூலமாக வளரணும்னு நினைச்சா முடியாது இல்லையா. சகல கல்யாண குணங்களுடன் கூறியிருக்கக்கூடிய அந்த பிரம்மத்திடத்துல இல்லையா குணங்களே இல்லைன்னு சொல்லக்கூடிய அத்வைதிகள், ஒரு விதமான குணங்களும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அத்வைதிகளை பார்த்து தேசிகன் சாதிக்கிறார். உங்களுக்கு ஏன் இந்த பொறாமைன்னு சாதிக்கிறார், யார் இடத்துல கண்ணன் இடத்துல உங்களுக்கு ஏன் இந்த பொறாமைன்னு சாதிக்கிறார். அப்படி ஏன்னா கீதையில பகவானே சாதிக்கிறார், இது யாராட்ட சொல்லாதே அப்படின்னா என்னிடத்துல யாருக்கு பக்தி இல்லையோ அவனிடத்துல சொல்லாதே, என்னுடைய லீலைகளை பார்த்து எவன் பொறாமப்படுறானோ அவனிடத்துல சொல்லாதேன்னு பார்த்தார். அப்படி எம்பெருமானை பார்த்து பொறாமப்படுறவன் யாருக்கும் எந்த விதமான சகல யோகியத்தையும் உண்டாக போறதில்லை. சரிக்கில் ஆனாகி இப்படி பொறாமப்பட்டவன் தான் திரும்பி நினைத்தேன் இவனை மங்களாசாசனம் பண்ணும் கிருஷ்ணனை மங்களாசாசனம் பண்ணாமல் இவனுடைய விஷயத்துல தீங்கு நினைத்தான்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றா. எப்படி வியாக்கியானம் பண்றானா, சாதுக்கள்லாம் இருக்கா, நாம அவர்கிட்ட ஒரு குற்றம் பண்ணிட்டோம், அதனால ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னா நமக்கு அனர்த்தம். அந்த அனர்த்தம் இருக்கோ அந்த நம்ம தொகை பண்ணிட்டோம்னு தெரிஞ்சு அவர்கிட்ட போய் பிரார்த்திக்கணும், அவர்கிட்ட பிரார்த்திக்கணும் தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சு விடுவோம் இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி தப்பு பண்ணதுக்கான பிராயத்தை நாம தேடிக்கணும். அவளுடைய திருவழிச்சால் பற்றி போறான் அந்த மாதிரி இல்லாமல் நாம மறுபடியும் மறுபடியும் அவளுக்கு தீங்கே பண்ணிட்டு வந்தால் நம்ம அது அனர்த்தத்துக்கு தான் போய் முடியும்னு சொன்னோம் இல்லையா. அக்கூர் அனுப்பினான் தபசன், இதுக்காக அனுப்பினான் கிருஷ்ணனை போய் பேசி டைரக்ஷன் வந்து நீங்க வந்த பிறகு நாம மல்லர்களை விட்டு கிருஷ்ணனையும் பலராமனையும் தூங்கிடலாம் அப்படின்றதுக்காக டைரக்ஷன் சொன்னான். அக்கூர் என்ன சார், இப்பயாவது கண்ணனை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சிட்டே எனக்கு கிடைச்சிட்டு அதுமே சபலம் தின்னு சொல்லி இன்னைக்குதான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறேன் கூட்டிட்டு வந்த கூட்டிட்டு வந்துடுறாரு. இவன் நினைச்சது நடந்துடுறான் கம்சன் நினைச்சது, ஆனா அக்ரூவர் நினைச்சது நடந்தது. அக்ரூவர் பவ்யமா போனார், கிருஷ்ணனை சேவிக்கணும்ன்ற எண்ணத்தோட போனார், கிருஷ்ணன் அவருக்கு காட்சி கொடுத்தான். ஆனா இவன் என்ன நினைச்சான், கிருஷ்ணனையே கொள்ளணும்னு நினைச்சான் இல்லையா, தான் தீங்கு நினைத்தான் தீங்கு நினைச்சான், அது இவனுக்கு அனர்த்தமாவே போய் முடிஞ்சிருந்தான். அதுவும் கம்சன் மூலமா என்ன தீங்கு வருமோ கண்ணனுக்கு அப்படின்னு ஆயர்கள் தான் ஆய் பெண்கள் தான் வசுதேவன் தான் சோகப்பட்டாள். அந்த மல்லர்களை சிந்திக்கக்கூடிய அந்த தருணத்துல அந்த வெறுப்பென்று நின்று சாதிக்கிறார். அந்த அக்னி தான், அந்த சோக அக்னி தான் கம்சனுடைய உதரத்துல வைக்கப்பட்டதுன்னு முன்னை இட்டதி முப்புறத்தில் தின்னை இட்டதி தென் இலங்கையில அன்னை இட்டதி அடியிலே நானும் இட்டதி மூழ்க மூழ்கலே அப்படின்னு பட்டினத்தார் பாடல் ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணாரா, அவன் வயிற்றுல இருக்கக்கூடிய மத்தவாளுக்கிட்ட இருக்கக்கூடிய சோகாக்னிய கொண்டு போய் இவன் வயிற்றுல வச்சானா. என்னது ராமாயணத்திலேயே வருது, இந்த ஆஞ்சநேயர் பால்ல நிறுத்திட்ட உடனே அந்த லங்கையே குளிச்சினான்னா, அந்த லங்கையே குளிச்சினான்னா அசுரால் எல்லாம் வச்ச அரக்கர் எல்லாம் வச்ச அந்த வாழ்ல வச்ச நெருப்புனாலே அந்த லங்கையை கொடுக்க முடியும் இல்ல. அங்க ஒத்தி சோகமா உட்காந்துருக்கா பாருங்க, அவ வயசுல இருக்கு பாருங்க நெருப்பு, அந்த நெருப்பை கொண்டு நான் இந்த லங்கையே கொடுத்தனேன்னு சாதிக்கிறார் ஆஞ்சநேயர். அந்த மாதிரி நெருப்பு என்ன நின்ன நெடுமாள், இப்படி கம்சனுடைய திருவயத்துல நெருப்புன்னு நின்ன இப்படி அக்னியாக இருந்த நெடுமாலை அறியான். நெடுமாலைன்னா கம்சன் நமக்கெல்லாம் பகைவன், அவன் பல தீமைகளும் பண்ணான், அவனுடைய பாபத்தையும் அழிச்சு அவனுடைய அவனை நற்கதி பெற வச்சது யாரு, சாட்சாத்தினுடைய எம்பெருமான். அவனுக்கு என்ன இருக்கு எம்பெருமானுக்குன்னா, ஆசிரித்தால் இடத்துல வியாமோகம் இருக்கு இல்லையா, எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவனை தன் பக்கம் சேர்த்துக்கிறான் எம்பெருமான். ஆகையினால அவன் நெடுமாள்னு சொன்னான் இல்லையா, பாரபாலர்கள் தன் பக்கம் சேர்த்துட்டான் இல்லையா, இரண்யாட்சன் இரண்யகசிபு ராவணன் கும்பகர்ணன் அதே மாதிரி கம்சன் சிசுபாலன், இப்படி இந்த மாதிரி மற்றவாளுடைய அவள் பண்ண தப்புகளையும் ஏற்றுக்கொண்டு இவன் வந்து தன் பக்கம் சேர்த்துக்கிற பிரியனால இவன் நெடுமாளையன்னு சொல்லிட்டான். உண்மை அரிச்சிட்டு வந்தோம் படை தெரியாது, உண்மை அரிச்சிட்டு வந்தோம், உங்ககிட்ட நாங்கள் அபேட்சிச்சு வந்திருக்கோம், எதுக்காக என்ன அபேட்சிச்சு வந்திருக்கோம் அப்படின்னா, சாட்சாத்தா நோன்புகளை அனுஷ்ட நோன்பு அடையணும் இல்லையா, விரதம் முடியணும் நல்லபடியா, விரதத்துக்கு வேண்டிய சாமகிரி எல்லாம் வரணும், நீ எனக்கு வந்து பறையில மோட்சத்தை கொடுக்கணும்னு தரிக்கிறேன் இல்லையா. எவன் ஒருவன் தன்னுடைய அந்திம காலத்துல கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றாரோ இல்லையா, கிருஷ்ணாமதேயத்தை சொல்றாரோ அவளுக்கு கண்டிப்பா மோட்சம்னு சொல்லியிருக்கான் இல்லையா. அதனால எந்த விதமான காரணம் பண்ண காரியம் பண்ணுமோ நாம சர்வம் கிருஷ்ணர் பண்ண மாட்டோம், எல்லாமே கிருஷ்ணகத்துல போய் சேர்றதாக நாம சொல்றோம். இந்த மாதிரி உன்னை அறிவித்து வந்தவன் பறைத்தறியாக திருத்தக்க செல்வம் சேவகம் ஏன் பாடினும், திருத்தக்க செல்வம் சாட்சா தெரியுதா செல்வம் தான், பகவத் பாகவத ஆச்சாரிய ஆராதனத்திற்கு அனுகுணமான சம்பத்தா செல்வம் இல்லையா, நிறைய தனம் இருக்கலாம், அந்த தனத்தை கொண்டு பாகவதாலுக்கு எந்த மாதிரியான கைக்கரியங்கள்லாம் பண்ணணும்ன்றதுலதான் விசேஷம் இருக்கு. வெறும பணம் இருந்தா என்ன இருக்கும், வீரோட விரும்ப பூட்டி பூட்டி வேணா வச்சுக்கலாம் இல்லையா. அப்படி விவாக காலங்கள்ல பகவத் பாகவத ஆச்சாரிய உபயோகித்து பனதானிய சமிருத்தி விவசி புத்தாசன் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவான், அந்த ஆசீர்வாதம் எதுக்கு பண்ற, இதே மாதிரி நம்ம லோகத்துல சகல கேமத்தோடு இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி மகான்கள் ஆசீர்வதிக்கிறதே இந்த காரணத்துக்காக தான், பாகவத கைங்கரியம் பண்ணணும் இல்லையா, பாகவத கைங்கரியத்தின் மூலமாக பகவத் கைங்கரியம் பண்ணணும். என்ன பார்த்துங்க, கோவில் இருக்கு, கோவில்ல உற்சவங்கள் எல்லாம் நடக்கிறது, இப்ப எல்லாரும் என்ன பண்றா உற்சவத்துக்கு உதயம் பண்றான், பிரம்மோற்சவம் நடக்கிறது கொடியேறதுல கொடியங்கிற பரியந்தம் உற்சவத்துக்கு நான் உதயம் பண்றேன்னு பண்றான், அது ஏற்றம் கிடையாது. பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி பாக்குறது ஒரு அழகா இருக்கலாம், ஆனால் அமைச்சர உற்சவம் அத்தியன உற்சவம் பிரம்மோற்சவத்துல பாராயணக்கார் இப்படிப்பட்ட ஒரு இடங்கள்ல பாராயண மன்றத்துக்கு வரா பாருங்கோ, அது பிரபந்த பாராயணமா இருந்தாலும் சரி வேத பாராயணமா இருந்தாலும் சரி அவளுக்கு நாம ஏதாவது கைங்கரியம் பண்றோமா இல்லையா. பாராயணக்காருக்கு தலிகை பிரதிதம் ஒருபடி தலிகை சமர்ப்பிச்சு அவளுக்கு தான் திருப்பி விநியோகம் கொடுக்குறான்னா, நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை குறித்து ரெண்டு படி மூணு படி நாலு படின்னு சமர்ப்பிச்சு நன்னா நிரவதிக்கமா அவளுக்கு கொடுத்தோம்னா இது ஒரு கைங்கரியம் இல்லையா. அதே மாதிரி ஏதோ ஒரு சம்பாவனைன்னு சொல்லிட்டு அவளுக்கு குறிச்சோம்னா இது ஒரு கைங்கரியம். அந்த மாதிரி பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி பார்த்து பார்க்கிற அழக காற்றும் அங்க இருக்கக்கூடிய பாராயணக்காராருக்கு பிரதிதினம் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கும் பிரபஞ்ச அத்தியனம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கும் நாம ஏதாவது பண்ணோம்னா அது ஏற்றதா இருக்கும்னு சாய்க்கிறான் ஆச்சார். அதுதான் பகவத் கைங்கரியத்தை காட்டும் பாகவத கைங்கரியம் ரொம்ப வசதி, பாகவத கைங்கரியம் பண்ணாலே பகவத் கைங்கரியம் நமக்கு கிட்ட கிடைச்சிடும் சொல்றான். செல்வம் தேவகம் யாம் பாடினான், யாம் பாடினா இதே விஷயத்தான் நாம சொல்லிட்டு வரோம்னு அர்த்தம். இந்த விஷயத்த பக்தியோடு நாம பண்ணிட்டு வரணும், வருத்தமும் தீர்ந்து எல்லா விதமான துக்கமும் எனக்கு போகணும்னு சொல்றான். எந்த துக்கம், சக்கல துக்கத்துல எனக்கு போய் நான் உண்மையே அடையணும். இந்த மாதிரி பகவத் பாகவத கைங்கரியங்களையே நான் பண்ணிட்டு இருக்கணுமா போற வேற எந்த எண்ணமும் எனக்கு வரக்கூடாதுன்னு சாதிக்கிறேன். இப்படி இந்த பாசுரமானது சாட்சாத் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சொல்லக்கூடிய பாசுரம். இதுக்கு சுவாபதேசம் பார்த்தால் ரொம்ப அழகா இருக்கும். சுவாபதேசம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் உழுத்து வளர்ந்தவர் யாருன்னா சாட்சாத் ஆச்சாரியால். ஏன் அப்படின்னா ஆச்சாரியால் அவர் எப்படி தேவகிக்கு மகனா பிறந்து யசோதி இடத்துல வளர்ந்தாரோ அதே மாதிரி ஆச்சாரியால் காயத்ரிக்கு பிறந்து அஷ்டாட்சரத்துல வளர்றா. அதே மாதிரி திருமந்திரத்துல பிறந்து துவயத்திலேயே வளர்றா சொல்றா. இல்லையா இந்த பாசுரத்துக்கு பொறுத்தவரை சுவாபதேசம் பண்ணும்போது ராமானுஜரை பத்தி ரொம்ப அழகா எடுத்துறா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளரேன்னு சொல்றான். ஒழுத்து வளரன்னா இந்த யாதவ பிரகாசனுடைய ஏற்பட்ட கலக்கத்தினால அவர் தன்னை கொல்ல போறாருன்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஓர் இரவிலேயே எங்க இந்திய பரவத்திலிருந்து கிளம்பி அதுவும் தன்னுடைய தம்பியா இருக்கக்கூடிய எந்தார் மூலமாக இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு இந்தாபீட சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக ஓர் இரவிலேயே ஒழித்து வளர எங்க விந்திய பருவம் எங்க இருக்கு அந்த விந்திய பருவத்திலேருந்து ஓர் இரவில் சத்யவிரத கஷேத்திரமா இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டாராம். இப்படி ஒருத்தி மகனாய் திறந்து ஒழித்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தவர் யாருன்னா சாட்சாத் பாஷ்யகாரர்னு ஸ்தாபித்தார். இத சரிக்கிலானாகி தாந்திங்க நினைத்தேன்னா சரிக்கிலானாகி யாதவ பிரகாசருக்கு என்ன எண்ணம் சத்யாத்தம் குந்தவி காட்சியோ அச்சிங்கிற இடத்துல யாதவ பிரகாசர் ஒரு சகிக்கவே முடியாத மாதிரி ஒரு அர்த்தம் சொன்னார். அந்த அர்த்தத்தை இவரால் ராமானுஜரால் ஏற்றுக்க முடியல. அதை இவரால் ஏன்னா என் பெருமானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சாட்சாத் தாமரை பூக்கு ஏற்றதாகவே இருக்குன்னு கம்பி பத்தி கசிகின்னு சொல்லி சாட்சாத் தாமரை பூக்கு ஏற்றதாக இருக்கு ஒத்ததா இருக்கு அவருடைய திருக்கண்கள்னு சொன்னார். நீச்ச உபமானம் பண்ணவே கூடாதுன்னு இருக்கு. இதை யாதவ பிரகாசர் இடத்துல ராமானுஜர் சொன்ன உடனே யாதவ பிரகாசருக்கு கண்டிப்பாக இவனாலே எதிர்காலத்துல நம்முடைய மதத்துக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்துட போறதோன்னு மனசில் நினைச்சிட்டு இவர் மேல பொறாம கொண்டு இவரை மாய்க்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். இது தரிக்கிலானாகின்னு பொறாமப்பட்டார் யாதவ பிரகாசன். அப்படி தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்தான். இது இவரை மாய்க்கணும்னு ஒரு தீங்கு நினைச்சாங்க. அப்படிப்பட்டவரை கருத்தை பிழைத்துட்டு கஞ்சன் வைத்தனன். இந்த பிழைத்துட்டு அப்படின்னா ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கான். ஒண்ணு அந்த விந்திய பிரதத்திலிருந்து சத்யவிரத கேத்திரத்துக்கு தப்பி ஓடி வந்ததுன்னு ஒண்ணு தப்பி ஓடி வந்தது இல்ல விகிதாபீட சம்பிரதாயத்தை நிலைநாட்டுறதுக்காக வச்சுக்கணும். இப்ப இன்னொரு அர்த்தம் பிழைத்துட்டுன்னா அந்த மாதிரி தீங்கு நினைத்த யாரோ பிரகாசர் கூட திருத்தி பணி கொண்டு தன்னுடைய சிஷ்யனாகவே சேர்த்துண்டு சோபலாத் சாதிக்கிறாரு இல்லையோ சோபலாத் உத்திருத்த யாதவ பிரகாசவான். அப்படி யாதவ பிரகாசரை தன் பக்கம் சேர்த்துட்டார் இல்லையா உச்சி பிழைத்திட்டார். யாதவ பிரகாசர் தன்னுடைய திருவடிகள்ல வந்து சேரும்படி பண்ணி பிழைத்திட்டார் உஜ்ஜீவிப்பிட்டார்னு சாதித்தார் இல்லையா. அதே மாதிரி நெருத்தன்ன நின்று நெடுமாலேனா நெருத்தன்ன நின்று நெடுமாலேனா எப்படி உள்ளங்கேசின் தோசரிடம் சரிடம் யசோகவன் ஜனகாத்மதாயா ஆதாய தேனை சதாகலங்காம் நம அமிதம் பிராந்தலி ஆஞ்சனேயன்னு ஆஞ்சனேயர் எப்படி சீதையினுடைய திருவயிற்றில் இருக்கக்கூடிய அக்னியை கொண்டு இந்த லங்கா மொத்தத்தையும் கொடுத்தனாரோ அதே மாதிரி சுவாமி எம்பெருமானார் அவர் அவதரிச்ச உடனே அவருடைய அவதாரத்திற்கு அப்புறம் தனி புருஷன் மாண்டு போயிட்டான் இல்லையா. தனி புருஷனே கொன்னாரா எம்பெருமானார் கலியும் பெரும் கண்டு கொன்மின் அப்படின்னு சாதிக்கிறான். இதே மாதிரி திருவரங்க பகுதியினால் சாதிக்கிறப்போ ராமானுஜன் இத்தலத்து விட்டு இரண்டது வெண்கலியும் பார்த்தார். அப்படி ராமானுஜன் இந்த ஸ்தலத்துல இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல உதித்ததுக்கு அப்புறமா அந்த வெண்கலி தான் பாருங்கோ அவர் இறந்தே போயிட்டான். ராமானுஜருக்கு எதிராக நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் உதிச்சுட்டார் அவர் அவதாரத்துக்கு அப்புறம். நான் இங்க எந்த ஜீவர்களும் நம்ம கிட்ட வந்து ஒண்ணும் பண்ண மாட்டா எல்லாருமே அவருடைய திருவதியை பற்றி கொண்டு மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னேறதான் பார்ப்பாரு தவிர யாரும் வீட்டுக்காரியங்கள் பண்ண மாட்டார். அதனால எனக்கு வேலை இல்லைன்னு அவன் இறந்தே போயிட்டான். இப்படி உண்மையை அறுத்துட்டு வந்தோம்னா எனக்கு வேற வழி இல்லை எங்களுக்கு எல்லாம் சிஷ்யெல்லாம் ராமானுஜரை பார்த்து சொல்றான் எனக்கு வேற வழியே இல்லைன்னு. எப்படி வேணா யோனித்தியமச்சில பல ஆரம்பிச்சு வரும் சரித்திராணித்திரே அப்பகவத்யக சிந்து அந்த ராமானுஜர்ன்ற தயையை தவிர அந்த தயேன்ற அந்த பெரும் நதியில குளிக்கிறதுக்காகவே நாங்கெல்லாம் வந்திருக்கோம். எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு சாதிக்க அதனால உண்மையை அழிச்சிட்டு வந்தோம்னு சொன்னோம். கையில் கனி என்ற கண்ணை கலக்கி தரும் உன்றண்டியில் பிறங்கிய சீரன்றி வேண்டிலையான் அப்படின்னு சாதிச்சா அந்த அத்தியோசாத்து அத்தியோசாயத்தோட எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. என்னை வந்து ஆசிரியிச்சாதான் முடியும், என்ன ஆசிரியிச்சு நாங்கள் தான் மேல போகணும்னு ஆசைப்படுறோம். திருத்தட்ட செல்வம், திருத்தட்ட செல்வம்னா ராமாயணத்தை ஆஞ்சநேயர் சாதிக்கிறார். துல்லியசீல வயோகிருத்தம் துல்லியார்ஜன லட்சணம் ராகவோர்கதி வைதேகி சஞ்சயம் அசிதேஷனான்னு சாதித்தார். அதே போல பிராட்டிக்கு ஒத்த பெருமாள், பெருமாளுக்கு ஒத்த பிராட்டினா இந்த விஷயத்தை யாருக்கு சொல்லலாம் அப்படின்னா இதேதான் எந்த பெருமாளாலும் நமக்கு சொல்றது இல்லையா. விசிஷ்டாத்திர சம்பிரதாயத்துல என்ன சொல்றா, பிராட்டி ஒத்த பெருமாள், பெருமாளை ஒத்த பிராட்டி. இந்த செல்வத்தை நமக்கு சொல்ல முடியினால இந்த திருவடி சம்பந்தம், எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தம், எம்பெருமானுடைய வாசிகார் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் இல்லாதவருக்கு மோட்சம்ன்றது கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதுன்னு சொல்லி குறிப்பிட்ட செல்வமும் தேவகமும் வியாபாரி வருத்தமும் தீர்ந்தனர். மற்ற எதுவும் கிடையாது. இவர்கள் ஆத்தியந்திக துக்கத்வம்சம் மோட்சம் சொன்னார். அதே மாதிரி எங்களுக்கு எந்த விதமான துக்கமும் இல்லாமல் இவருடைய சீசுக்திகளை சேவிச்சுண்டு ஆத்தியந்திகம் அவங்களுடைய ஆனந்த அனுபவத்து மூலமாக நாங்கள் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு இந்த பாசனத்து மூலமாக சுவாபதேசம் பாதித்தார். இந்த பாசனம் ஒரு ஏற்ற பாசனம். மறுபடியும் ஒரு முறை பாசுரத்தை சேமிச்சுட்டு நாம் இந்த உபன்யாசம் முடிச்சுக்கலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர கருத்திலமாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைத்து கண்ணன் வயிற்றில் இருப்பெண்ணன் என்ன நடுமாலே உன்னை அழுத்தித்து வந்தோம் தலைத்தறியாக திருத்தக்க செல்வமும் சேவமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேடுவாய். அபினவ வாகீஷ பிரம்மதந்திர சாந்திர பரகாலேயும் பிரம்மாதிஷ்டாய நமஹ.